ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥ ಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತರಿತರಾಣಿ ತ್ರಿಣಾಯ ಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತೋ ಸದೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಯೋಂತ ಪ್ರವಿಶ್ಯ ಮಮ ವಾಚ ಮಿಮಾಂ ಪ್ರಸೂಪ್ತಾಂ ಸಂಜೀವಯತ್ತ ಕಿಲ ಶಕ್ತಿಧರ ಸ್ವದಾಂನ ಅನ್ಯಾ ಸಹಸ್ತಚರಣ ಶ್ರವಣತ್ವಕಾದೀನ್ ಪ್ರಾಣಾನ್ ನಮೋ ಭಗವತೆ ಪುರುಷಾಯ ತಸ್ಮೈ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ ಜಯತ್ಯಾಶ್ರಿತಸಂತ್ರಸದ್ವಾಂತವಿದ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮ ವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ ಸರ್ವೇಭ್ಯಃ ನಮಸ್ಕಾರ. 74th ಚೂರ್ಣಿಕೈ ರಘುವೀರ ಗದ್ಯತ್ತಿಲ பட்டாபிஷேகத்தை பத்தி சாதிக்கிறார். பிரதிஜார்ணவதரண கிருதக்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்மாசனாதிரூடா. பிரதிஜார்ணவதரண கிருதக்ஷண பரத மனோரத சம்ஹித சிம்மாசனாதிரூடா. பிரதிஜார்ணவ வனவாச பிரதிஜாகிற இந்த சமுத்திரம் 14 ஆண்டுகள் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வர தரண தாண்டதுல கிருதக்ஷண ஏகாகிரையா இருக்கக்கூடிய பரத பரதாழ்வானுடைய மனோரத சம்ஹித ஆசையோடு கூடின சிம்மாசனாதிரூடா சிம்மாசனத்திலே ஏறி அருளியவனே, அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருந்து நம்மையெல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்னு அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். நேற்று நாம பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கிற பர்யந்தம் பார்த்தோம். வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதே இங்க என்ன பண்றா பெரியவாள், அத கமன சமயே பரத்வாஜாசிரமே அனிவாரிய தது ஆக்ஞையா தாம் ராத்திரிம் உஷித்வா ஹனுமதா வேதித பிராத்ரா கமன சிரவண சஞ்சாத்தன்னு ஆரம்பிக்கிறா. அதுவும் இங்க பத பிரயோகம்லாம் பெரியவாள் ரொம்ப அழகா பண்ணிருக்கா. பிரஹர்ஷ பரபரித்தேனன்னு போட்டிருக்கா. பிரஹர்ஷ பரபரித்தேன பரத்தேன அப்படின்னு அந்த அளவுக்கு அழகான ஒரு வார்த்தைகள். அதனால பரத்வாஜாசிரமத்தில் அவர் வார்த்தையை தட்ட முடியாமல் ராத்திரி ஒரு பொழுது அங்க தங்கிட்டு அங்கேருந்து ஹனுமானை அனுப்பி பரதனிடத்தில் செய்தி சொல்ல சொல்லிட்டு இவர் பின்னாடி புஷ்ப விமானத்திலே வரார். புஷ்ப விமானத்தில் வந்த உடனே பரதன் இருக்கான் அந்த இடத்துல. பெருமாள் வனவாசத்துக்கு போறதுன்னு ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறார். அந்த வனவாச பிரதிஜானது எப்பொழுது முடியுமோ அப்படின்னு ததேக மனஸ்கரா இருக்கான் இந்த இடத்துல பரதன். பரதனுக்கு வேற எண்ணமே இல்லை என்று அந்த நாள் வருமோ, ராமன் அயோத்திக்கு திரும்பக்கூடிய இந்த நாளானது என்னைக்கு வருமோன்னு காத்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பரதாழ்வானுடைய அவனுடைய மனத்து மனோரதம் பூர்த்தியாகும்படி அவனாலே சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தில் ஏறி நமக்கெல்லாம் அருளியவனே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்ற, அதாவது பரதன் அவனுடைய மனோரதம் பூர்த்தியாகும்படி அவன் அபிமத பிரகாரத்தில் பட்டாபிஷிக்தனாக பெருமாள் ஆயிட்டான் அப்படின்றதுதான் இங்க இந்த சூர்ணிக்கையினுடைய சாராம்சம். பெருமாள் வனவாசத்துக்கு பிரதிஜை பண்றார். அந்த வனவாச பிரதிஜை எப்படி இந்த இடத்துல சமுத்திரத்தை ஒரு திருஷ்டாந்தம் காண்பிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, சமுத்திரம் எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு பரதன் புத்தியில அவ்வளவு பெருசா இருக்கான் என்னைக்கு முடியுமோ அப்படின்ற அளவுக்கு. சமுத்திரத்தை கடந்து நீந்தி வர்றது எவ்வளவு கஷ்டமோ அது மாதிரி பெருமாள் வனவாசத்திலிருந்து என்னைக்கு வருவாரோன்னு ஒரு நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமோ அதுக்காகவே காத்துட்டு இருக்கான் பரதன். அந்த நாள் என்னைக்கு வருமோன்னு இருக்கு. ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, கற்பார் ராமபிராணி அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லிட்டு நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்றார் இல்லையா. அப்ப இங்க இருக்கக்கூடிய புல் பூண்டு முதற்கொண்டு ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காகத்தான் காத்துட்டு இருக்கா அயோத்தியில மொத்த பேரும், என்னைக்கு ராமன் திரும்புவானோ அப்படின்னு. சுவாமி தேசிகன் பரதன் சொன்னது ஒரு உபலக்ஷணம். பரதன் காத்துட்டு இருக்கான் ததேக மனஸ்கராயிருக்கக்கூடிய பரதனாலேன்னு சின்னாமசுவாமி வியாக்கியானத்துல. அப்ப தடேக மனஸ்கர் இந்த இடத்துல பரதன் மட்டும் இல்ல, எல்லாருமே நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ள ராமநாமத்தை ஜபிக்கக்கூடியவன் எவனெல்லாம் அங்க இருக்கானோ அவன் எல்லாம் அவன் மோட்சத்துக்கு போறதுக்காக தயாரா இருக்கான். அதனால்தான் அண்ணு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏத்தின்னு சொன்னார் ஆழ்வார். அப்படி பிரதிஜார்ணவ தன்னால பண்ணப்பட்ட ஒரு பிரதிஜைன்ற ஒரு சமுத்திரம், நீர் வரலன்னா நான் அக்னியில பிரவேசம் பண்ணிடுவேன் இல்லையா, இது ஒரு அர்த்தம். இவ சொல்றது ரெண்டாவது அர்த்தம். பிரதிஜார்ணவ தான் ஒரு சங்கல்பம் பண்ணார், ராமா நீ 14 ஆண்டுகள் கழித்து நீ இந்த தேதியில இந்த நாழிகையில நீ வந்து சேரல அப்படின்னால் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். ஏற்கனவே சொன்னதான சதுர்தச வருஷாணி ஜராச்சீர தரோஹ்யகம் பலமூலாசனோ வீர பவேயம் ரகுநந்தன தவாகமனமா காங்கன் வசன் வை நகராத் பகி தவ பாதையோர் நியஸ்தராஜ்ய தந்திர பரந்தபா ந திரக்ஷியாமி யதி துவாம் து பிரவேக்ஷியாமி ஹுதாசனம். கண்டிப்பாக நான் அக்னியில பிரவேசிச்சிருவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்ன வார்த்தை. அதே மாதிரி 14 ஆண்டுகள் ஜடாஜீரதரனாக இருந்து கொண்டிருக்கிறான் பரதன். அப்ப அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய பாதுகையை வைத்துக் கொண்டு அவன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் 14 ஆண்டுகள். அவன் நகரத்துலதான் வெளியிலதான் வசிப்பான தவிர நகரத்துக்கு உள்ள போக மாட்டேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். அப்பேற்பட்ட சமுத்திரமாக இருக்கக்கூடிய பிரதிஜை. இதெல்லாம் யார் பண்ணுவா இந்த லோகத்துல? போனா போயிட்டு போறான்ட்டு தானே போவா. அப்படி 14 வருஷ காலம் முடிஞ்சு அவர் வரல அப்படின்னால் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு பிரதிஜை இருக்கே, அந்த தன்னால பண்ணப்பட்ட பிரதிஜை, அந்த பிரதிஜையே ஒரு சமுத்திரம்னு சொல்றான் இந்த இடத்துல. அப்போ அந்த சமுத்திரத்தை கடந்து வந்தவர் யாருன்னால் பெருமாள். அப்படிப்பட்ட சமுத்திரத்தை கடந்து வந்தவன் பெருமாள் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்பேற்பட்ட பரதனாலே மனோரத சம்ஹித சிம்மாசனாதிரூடா, அப்படி பிரீத்தியோட சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சிம்மாசனத்தை ஏறி அமர்ந்து எங்களை எல்லாம் அருள்வித்தவனே சக்கரவர்த்தி திருமகனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றார். ராமாயண பிரகாரம் பார்த்தால் இந்த பட்டாபிஷேகம் ரொம்ப அழகாவே இருக்கும். இது 131வது சர்க்கம் ராமாயணத்துல. யுத்தகாண்டத்துல ஆரம்பமே சிரசஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனா பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் மம தத்ததாமி புனஸ்துப்யம் யதா தும் அததா மம. கைகேயினுடைய மனோரசத்தை பூர்த்தி பண்றானாம் பரதன். இதுநாள் வரை நாம கைகேயியை தப்பாதான் நினைச்சுட்டு இருந்தோம். ராமன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு பட்டாபிஷேகத்தை அவனுக்கு பண்ணி வச்சிரு அப்படின்றதுதான் கைகேயியுடைய எண்ணமாக கூட இருந்திருக்கு. ராமனை பார்த்து தலைக்கு மேல கைகளை கூப்பிக்கொண்டு பரதன் சொல்றான், உங்களுடைய அறிவுரைப்படி பூஜிதா மாமிகா மாதா கைகேயியை நல்லபடியா பார்த்துக்கோன்னு நீங்க சொன்னீங்க அந்த இடத்துல ஆரண்ய காண்டத்துல அயோத்தியா காண்டத்துல. அதுபடி நான் எங்க அம்மாவை இன்னி பர்யந்தம் பெருமையுடன் ஒரு ஒரு பராமரிச்சுட்டு இருந்தேன். அவர் என்னுடைய அம்மா ஆசைப்பட்டபடி என்னுடைய இந்த ராஜ்யமானது எனக்கு கொடுக்கப்பட்டது. தேவரீர் எப்படி எனக்கு கொடுத்தேரோ தத் தத் ததாமி புனஸ்துப்யம், எப்படி எனக்கு கொடுத்தீங்களோ அதே போல மறுபடியும் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். அதனால இந்த ராஜ்யத்தை தேவரீர் ஏத்துக்கணும்னு உடனே சரி ஏத்துக்கிறேன், எல்லாரும் அங்க இருக்கிறவா மொத்த பேரும் ஏத்துக்கணும் தான் சொல்றான். ராஜ்யத்தை ஏத்துக்கணும். பரதஸ்ய வச ஸ்ருத்வா ராம பரபுரஞ்சயா ததேதி பிரதிஜக்ராக நிஷசாதாசனே சுபே, அப்படியே ஆகட்டும்னு ஏத்துண்டார். ஏத்துண்டு அங்க ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தார். சத்ருக்னனுடைய கட்டளைப்படி மென்மையா காரியம் பார்க்கக்கூடிய நாவிதர்கள் அவர்கள்லாம் வந்து ராமனுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்றாளாம். சவரம் பண்றா மொத்த பேரும் தயாரா பட்டாபிஷேகம் நடக்க போறதோ இல்லையோ. முதல்ல பரதன் தீர்த்தாமாடுறான், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் தீர்த்தாமாடுறான், அதுக்கப்புறம் வானர மன்னனும் விபீஷணனும், அதாவது சுக்ரீவனும் விபீஷணனும் தீர்த்தா மாட்டார். அதுக்கப்புறம் ஜடையெல்லாம் நீக்கப்பட்டு ராமன் அழகான திருக்கோலத்தோடு அவர் தீர்த்தாமாடுறார். எல்லா விதமான வஸ்திரங்களும் அணிந்து கொள்கிறார். எல்லா விதமான லோகத்தில் என்னென்னலாம் பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக மாலைகள் தொடுத்து அதையெல்லாம் சாத்திக்கிறார் பெருமாள். சத்ருக்னன் ராமலட்சுமணனுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கிறான். தசரதனுடைய மனைவிகள் மூணு பேரும் சீதைக்கு அலங்காரம் பண்றாளாம். கோசலை பெருமாளிடத்திலே எவ்வளவு ஒரு பற்று இருக்கிறவள்னு பார்த்தால் அந்த அளவுக்கு வானர, அதாவது ராமனிடத்திலே எந்த அளவுக்கு பற்று இருக்குமோ அதே போல வானரர்களிடத்திலையும் கோசலைக்கு பற்று இருந்துதான். வானரர்கள் தன்னுடைய பையனுக்கு எந்த விதமான உபகாரத்தை பண்ணியிருக்கான்றத நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாலாம். சில இடங்கள்ல சொல்லியிருக்கா வானரர்களோட வானர பத்னிகளும் வந்திருந்தாலாம் பெருமாளுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்காக. அந்த வானர பத்னிகளுக்கும் அலங்காரம் பண்ணி வைக்கிறாளாம் கோசலை ரொம்ப ஸ்ரத்தையாக. என்ன அலங்காரம் பண்ணியிருப்பான்னு தெரியல நமக்கு, ஆனால் அலங்காரம் பண்ணியிருக்கான்றிருக்கு. தத்தோ வானர பத்மீனாம் சர்வாசாமேவ சோபனம் சகார யத்னாத் கௌசல்யா பிரகிருட்டா புத்திரலாலசான். சகார யத்னாத் கௌசல்யான் இருக்கு கோசலை பண்ணியிருக்கா வானர பத்னிகளுக்கு கூட அலங்காரத்தை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணான். சுக்ரீவனுடைய மனைவிகளும் சீதாதேவியும் ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது பிராட்டி சுக்ரீவ மனைவிமார்கள் எல்லாருக்கும் வானரமனை அயோத்தியனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாளாம். அயோத்தியனுடைய பெருமை எடுத்து சொல்றா. அந்த அளவுக்கு மந்திரிகள்லாம் ஆலோசனை பண்றா எப்போ இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு, காரியங்கள்லாம் எப்ப பண்ணலாம் அப்படின்னு. விபீஷணனுடைய ஆலோசனைகளை கேட்கிறான் இருக்கு. ஏன்னா அவன் ஒரு ராஜ்யத்தினுடைய அரசன் இல்லையா, சுக்ரீவனிடத்துல ஆலோசனை கேட்கிறான். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பு பத்தி தெரிஞ்சுக்கிறான் மொத்த பேரும். ஹனுமானுடைய ஆற்றலை பத்தி பேசுறாளாம் ஒருத்தரும். சக்கியம் ச ராம சுக்ரீவே பிரபாவம் சானிலாத்மஜே வானரானாஞ்ச தத்கர்ம ராட்சசானாஞ்ச தத்பலம். எல்லாத்தையும் சொல்லி ஆனந்தமா கேட்டுக்கிறாளாம் மொத்தத்தையும். கேட்டுட்ட உடனே சுக்ரீவன் சொல்றான் காரியம் ஆயிடுத்து, மேல காரியங்கள் பார்க்கணும் அப்படின்னா. அப்புறம் என்னென்ன காரியம் பார்க்கணும்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து பெருமாளுக்கு, அதாவது பெருமாளுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக இல்லையா, பட்டாபிஷேகம் பண்றதுக்காக தீர்த்தங்கள் தான் கொண்டு வராளாம் மொத்த பேரும். கொண்டு வரத்துக்கு தயாராகலாம். உடனே சுக்ரீவன் கட்டளையிட்டாலும் நீங்கெல்லாம் எங்க போறீங்க, எங்க போய் ஒரு காரியம் ஆகாது, எங்க குடும்பம் நான் எடுத்துன்னு வர சொல்றேன்னா எங்க போய் யார் தீர்த்தம் எடுத்துன, வானரர்களுக்கா நான்கு திக்குகள் இருக்கக்கூடிய நான்கு சமுத்திரத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வருவான்னு. உடனே சுக்ரீவனால ஆக்னியை பெறப்பட்ட உடனே ஒரு பக்கம் பார்த்தால் ஜாம்பவன் சுஷேனன் வேகதர்ஷி ரிஷபன் இவெல்லாம் போனாலும், அதுலயும் சுஷேனன்ற அந்த பலசாலி என்ன பண்றனா கிழக்கு பக்கத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வரானா, ரிஷபன் தெற்கு பக்கத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரான், கவயன் ஒருத்தன் அவன் மேற்கு பக்கத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரான், இது நலன் அதாவது வால்மீகி பகவான் சொல்றார் உத்தராஸ்த ஜலம் சீக்கிரம் கருடா நில விக்ரமா ஆஜஹார சதர்மாத்மா நலஹா சர்வ குணான்விதா. அவன் எல்லா குணங்களும் ஒரும்பே நிரம்ப பெற்றவன்றார் நலன வால்மீகி பகவான். அதுவும் கருடனும் வாயுவும் சேர்ந்தா மாதிரி ஒரு வேகம் அவனுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமான. உடனே சத்ருக்னன் எல்லாரையும் அழைச்சிட்டு வரார். மொத்த தீர்த்தங்களையும் வாங்கி வைத்துக்கிறார். ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்துக்காக வானரோத்தமர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்த்தத்தை மிகுந்த மரியாதையோட எடுத்துட்டு போய் புரோகிதர்கள் எல்லார்கிட்டையும் கொடுக்கிறார். புரோகிதாய சிரேட்டாய சுகிருத்யஸ்த நிவேதயத்து மொத்த பேர்ட்டையும் கொடுத்தாராம் சத்ருக்னன். அதுக்கப்புறம் ராமனுடைய பட்டாபிஷேகம் நடக்கிறது. தத்தசப்ரேதோ விருத்தோ வசிட்டோ பிராமணை ச ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் நியவேசயத்து வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலி ரத காஷ்யபா காத்யாயன ஸ்ரீயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததாம் அபியசிஞ்சன்னர வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. இந்த ஸ்லோகம்னா நமக்கு ஸ்பஷ்டமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். பெருமாளையும் பிராட்டியும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் எல்லாரும் எட்டு பேர். வசிஷ்டோ வாமதேவஸ்த ஜாபாலி ரதகாஷ்யப காத்யாயன சுயஜ்ஞஸ்த கௌதமோ விஜயஸ்ததான எட்டு ரிஷிகள். இந்திரன், அஷ்டவசுக்கள். எப்படின்னா இந்திரனுக்கு அஷ்டவசுக்கள் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாளோ அதே போல இந்த ராமனுக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாளாம். பிரம்மணா நிர்மிதம் பூர்வம் கிரீட்டம் ரத்னசோபிதம் அபிஷிக்த புரா ஏன மனுஸ்தம் தீப்த தேஜசம் வைவஸ்வதோ மனுர்நாம மானனியோ மணிஷினஹா. காளிதாசன் சொல்றான், அவளுடைய பரம்பரையில மனுஹு அப்படின்றவன் தான் முதல்ல இருந்தார். இந்த கிரீட்டம் யாரால பண்ணப்பட்டதுன்னா பிரம்மாவால பண்ணப்பட்ட ஒரு கிரீட்டமா. அந்த கிரீட்டத்தை பெருமாளிடத்தில் பெருமாளுடைய சிரஸ்ல எல்லாரும் சேர்ந்து கிரீடத்தை சூட்டி அழகு பார்க்கிறாள். பெருமாள் அவ்வளவு அழகா இருக்கான் அந்த இடத்துல. எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் ஆறுது. எல்லாருக்கும் வந்தவாள் எல்லாருக்கும் பிரத்யுபகாரம் பண்றாபாலே பரிசுகள் அள்ளி அள்ளி கொடுக்கிறான் ராமன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காள். சுக்ரீவனுக்கு ஒரு மாதிரி, ஜாம்பவானுக்கு ஒரு மாதிரி, நலனுக்கு ஒரு மாதிரி, நீலனுக்கு ஒரு மாதிரி, ஹனுமான் தான் இங்கேயே இருக்கார், ஹனுமானுக்கு ஒரு மாதிரி. அவள்லாம் எல்லாரும் அவரவர்கள் சத்காரம் பண்ணவனே அவரவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் இருப்பிடத்திற்கு கிளம்பினார்கள். ராமாயணத்துல மேல வருது. விபீஷன் அவன் பட்டாபி அவனுடைய சத்காரத்தை பெற்றுக்கொண்டு அவன் லங்கைக்கு போனான்னு. இங்க ஒரு விஷயம் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கணும். விபீஷனோபி தர்மாத்மா சகதைர் நைர்த்ருதசபை லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணாம். இந்த இடத்துல தன்னுடைய பரம்பரை செல்வமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குலதனத்தை பெருமாள் விபீஷணனுக்கு கொடுத்தான் அப்படிதான் இருக்கு. லப்த்வா குலதனம் ராமாயணத்துல ரங்கநாதனை கொடுத்தார் அப்படின்னு இல்லை. ஆனால் எல்லாரும் இத பெருசா பேசுறா. ராமாயணத்துல எங்க ரங்கநாதனை கொடுத்தான் எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு வியாக்கியானத்துல இப்படியே சொல்றான். தேசிக சம்பிரதாயத்துல இதை ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஆச்சாரியன் ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கார், ரங்கநாதனை தான் கொடுத்தார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு. குலதனம் எது அப்படின்னா இக்ஷ்வாக்கு குலதனம் ரங்கநாதன் தான். ரங்கநாதனை விபீஷணனுக்கு கொடுத்தார் அப்படின்னு. ரங்க விமானத்தை லாமன் அளித்தார் என்பதில் பிரமாணம் எங்க இருக்குன்னு கேட்கிறா எல்லாரும். நம் சுவாமியுடைய வாக்கு தான் நமக்கு பிரமாணம், மத்த எதுவும் நமக்கு பிரமாணம் இல்லை. புராணங்கள்ல இருக்கு. அவ என்ன சொல்றா, புராணங்கள்ல வேற மாதிரி இருக்கு ரங்கநாதனுடைய சரித்திரம் அப்படின்னு. நமக்கு சுவாமி தேசிகன் புராணங்கள் இல்லாத விஷயத்தை சொல்ல மாட்டார். அதனால பெரியவாள் எல்லாரும் இதை எடுத்துட்டு இருக்கா. விபீஷணனுக்கு ரங்கநாதனை சத்காரமாக கொடுத்தார் அப்படின்னு. அவனுக்கு சத்காரம் பண்ணும்பொழுது குலதனத்தை பரிசளித்தார் அப்படின்னு இருக்கு. ராகவஸ் சாபி தர்மாத்மா பிராபிய ராஜம் ராஜ்யம் அனுத்தமம் ஈஜே பகுவிதைர் யஜ்ஞை சுகிருஜ்ஞாதி பாந்தவை. எல்லா நண்பர்களோடையும் பங்காளியோடையும் யஜ்ஞ யாகங்கள் பண்ணிக்கொண்டு ராமன் ரொம்ப ஆச்சரியமாக அயோத்தியில் எழுந்தள்ளியிருக்கான். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேனர்லே ஆழ்வார். அதனுடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் தான் வருது. ராமனுடைய ஆட்சி காலத்துல மக்கள் ராமா ராமா ராமான்னு ராமனுடைய திருநாமத்தையே சொல்லிட்டு அவ்வளவு அழகாக வாழ்ந்தார்கள். ராமமயமாவே இந்த உலகம் மாறித்துன்னு சொல்றார். இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ அவளுக்கு இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பின்னாடி சொல்லப்படுறது. ராகவேன யதாமாதா சுமித்ரா லக்ஷ்மணேன பரதேனச்ச கைகேயி ஜீவபுத்ரா ஸ்ததா ஸ்திரியஹ பவிஷ்யந்தி சதானந்தாஹ புத்திர பௌத்திர சமன்விதாஹன். இந்த காவியத்தை எந்த பெண்கள்லாம் கேட்கிறாளோ அந்த பெண்கள் எல்லோருக்கும் கோசலைக்கு எப்படி ராமன் பிறந்தானோ, சுமித்ரைக்கு எப்படி லக்ஷ்மணன் சத்ருக்னன் பிறந்தானோ, கைகேயிக்கு எப்படி பரதன் பிறந்தானோ, இவெல்லாம் எப்படி நீண்ட புகழோடு இருந்தாலோ அது மாதிரியான புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. விஜயதே மகீம் ராஜா பிரவாசி ஸ்வஸ்திமான் விரஜேத் ஸ்ரீயோ ரஜஸ்வலா ஸ்ருத்வா புத்திரான் சூயுரனுத்தமான். ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்கிறாலோ ஒரு மன்னன் கேட்டானா அவன் இந்த லோகத்தையே ஜெயிக்கக்கூடிய சக்தியானது அவனுக்கு வருது. வெகு தூரமாக யாத்திரை போறவாள் இதை கேட்டாள்னா சுகமா திரும்பி வராள். மாதவிடாய் முடித்த பெண்கள்லாம், அதாவது ருத்திமதிகள், அதாவது சரியான ருத்துஸ்ரீயா இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த ராமாயணத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உத்தம புதல்வர்கள் பிறக்கிறார்கள். பூஜ்யம் ச பட்டம் ச இதிகாச புராதனம் சர்வ பாபை பிரமுச்சேத தீர்க்கமாயுரவாப்னுயாத். இந்த இதிகாசத்தை யாரெல்லாம் நாள்தோறும் எவரெல்லாம் கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் நல்ல விஷயங்களே கிடைக்கும். ராமாயணமிதம் கிருஷ்ணம் சுருண்வத் படத சதா பிரியதே சததம் ராம சகி விஷ்ணு சனாதன. ராமாயணத்தை யார் தினமும் படிக்கிறாளோ அல்லது கேட்கிறாளோ அவள் எல்லாத்துக்கும் பெருமாள் ரொம்ப அவள் எல்லாரையும் பெருமாள் ரட்சிப்பான் அப்படின்னு தெரிகிறது. குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்ரீயஸ்த முக்கியா சுகமுத்தமம் ஸ்ருத்வா சுபம் காவியமிதம் ஆர்த்தம் பிராப்னோதி சர்வாம் புவிசார்த்த சித்தியும். குடும்ப விருத்தி தனதானிய விருத்தி இதெல்லாமே கிடைக்கிறது. ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவாக பிரவியாகரத விசிருத்தம் பலம் விஷ்ணோ பிரவர்த்ததாம் பக்தியா ராமசிதைமாம் சம்ஹிதாம் ருஷினா கிருதாம் லோகயந்தீக நராஸ்தேஷாம் வாசஸ் திரிவிஷ்டபே அப்படின்னு வால்மீகி பகவானால் எழுதப்பட்ட இந்த காவியத்தை யாரோரோ தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ வாசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ராமபக்தியானது அதிகமாக போய் அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி அவள் இனிவரும் அதாவது மோட்சத்தை பெறுவார்கள், இனி ஒரு முறை பிறவி எடுக்காத அளவிற்கு அவர்கள் மோட்சத்தை பெறுவார்கள் சொல்லியிருக்காள். ஆனால்தான் சுவாமி தேசிகன் அந்த சுவாமியை பத்தி சொல்றார், சுவாமின்னு ராகவ சிம்மா அப்படின்னு. சுவாமித்வம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சுவாமித்வம் அனுபாலையேன்னு சொன்னான் பரதன். அது மாதிரி சுவாமித்வம் லோகத்துல ஒருத்தருக்குத்தான் இருக்கு. எல்லாரும் இந்த காலத்துல சுவாமியா இருக்கா? யாரும் கிடையாது. சக்கரவர்த்தி திருமகன் மட்டும்தான் சுவாமி. ஆனா சுவாமின்னு ஏ சுவாமி ஏ சுவாமித்வத்தை உடையவனே ராகவ சிம்மா அப்படின்னு. ராகவ சிம்மன் இந்த சிம்ம சப்தம் எங்கெல்லாம் வருதோ ராகவன் இடத்துல வருதோ அங்கெல்லாம் ராகவ சிம்மம் ரொம்ப அழகா இருக்கும். ராகவ சிம்மன் அப்படின்ற இந்த திருநாமத்தை சுவாமி தேசிகன் தான் கொடுத்தார் பெருமாளுக்கு. ஆகினால இப்பேற்பட்ட ராகவ சிம்மனுக்கு பட்டாபிஷேகத்தமானது நன்னா பூர்த்தி ஆச்சி. பரத்வம் சுலபத்வேன ரஹிதம் நோபகாரகம் சுலபத்வம் ததாத்தேன ரஹிதம் நோபகாரகம் அப்படின்னு. இது மாதிரி பரத்துவம் இருக்கு சுலபத்துவம் இருக்கு, யார் இடத்துல இருக்கோம்னா ராமனிடத்துல மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறேன். தாசன்.